Anatomic Therapy Foundation presents Healer Bhaskar's Anatomic Therapy, The Art of Self-Treatment. Contact phone number +91 9994221007 and 9842452508. Email anatomictherapytreatment@gmail.com. Website www.anatomictherapy.org. மூச்சு காத்தை எப்படி ஒழுங்கா ஜீர்ணம் பண்றதுன்னு பார்க்கலாம். சாப்பாடு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தாச்சு, தண்ணி எப்படி குடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு, மூணாவது விஷயம் மூச்சுக்காத்தை எப்படி ஒழுங்கா ஜீர்ணம் பண்றது. மூச்சுக்காத்தை எப்படி தெரியுமா ஜீர்ணம் பண்ணணும்? மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி, பிராணாயாமம், பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார், சுதர்சன் கிரியா, வாசி யோகம். பயப்படாதீங்க, இதுல எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, உள்ள போற காத்தே நல்ல காத்தில்ல, அப்புறம் என்ன மூச்சு பிரிச்சு வேண்டியது இருக்கு? நாம என்ன பண்றோம், எல்லா வீட்லயும் ஜன்னல் கதவு எல்லாம் அடைச்சு கப்புன்னு கப்படிச்சு தூங்குறோமா இல்லையா? அது ஒன்னே போதும். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் என்ன பண்றோம், சாயந்தரம் 6 மணிக்கு மேல கொசு வருதுன்னு சொல்லி எல்லா ஜன்னலும் கதவும் அடைச்சு வச்சு படுக்கிறோமா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள 10 அடி 10 அடியில எல்லாத்தையும் அடைச்சிட்டு படுத்தா புது காத்து உள்ள வரதே இல்லையே, பழைய கெட்ட காத்து வெளியே போறதே இல்லையே. யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷத்துல 8 லிட்டர் காத்து உள்ள போய் வெளியே வருதா? அப்போ 10 அடி 10 அடி ரூம்ல ஒரு 4 பேர் படுத்தா என்ன ஆகும்? 4 × 8 32 லிட்டர் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு கெடுக்கிறோமா? அப்போ 8 மணி நேரம் ஒரு பெட்ரூம்ல படுத்து தூங்குறமே, முதல் அரை மணி நேரத்துல இருக்கிற நல்ல காத்து கெட்ட காத்தா மாறிடுமா? உள்ள போகும்போது நல்ல காத்து, வெளி வரும்போது கெட்ட காத்து. உள்ள போகும்போது பிராணன், வெளி வரும்போது பிராணன் இல்லை. உள்ள போகும்போது ஆக்சிஜன், வெளி வரும்போது ஆக்சிஜன் இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, 4 பேர் சேர்ந்து அந்த பெட்ரூம்ல இருக்கிற காத்த அரை மணி நேரத்துல கெடுத்துறமா? இப்ப சொல்லுங்க, கெட்டு போன காத்துல மொத்தம் 8 மணி நேரம், அரை மணி நேரத்தை கெடுத்தாச்சு. அடுத்த 7.5 மணி நேரத்துல நாம கெடுத்த கெட்ட காத்திலேயே 7.5 மணி நேரம் படுத்திருந்தோம்னா நமக்கெல்லாம் 7.5 நாட்டு சனி பிடிக்குமா பிடிக்காதோ? சோத்த பத்தி கவலைப்படுறோம், காத்த பத்தி கவலைப்படுறதே இல்லை. கவனிச்சுக்கங்க, காத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம் உங்க வீட்டுல ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சு வச்சு கப்புன்னு கப்படிச்சு தூங்குறீங்களோ அதுவே மிகப்பெரிய ஒரு தவறு. ஏங்க, ஜன்னல் கதவை அடைச்சு வச்சு படுத்தாவே நல்லது இல்லைன்னு சொல்றேன் இல்லையா? சில பேர் அடைச்சு வச்சு கொசுவத்தி பேரை பத்த வச்சு தூங்குவீங்க, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. எட்டு மணி நேரம் கொசுபத்தியில படுத்து தூங்குறீங்களே, கொசு சின்ன கொசு அன்னைக்கே செத்துருது, நாமெல்லாம் கொஞ்சம் பெரிய கொசு, கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். கொசுக்கு விஷம்னா நமக்கு விஷம் தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இனிமேல் கொசுவத்தியெல்லாம் பத்த வச்சுட்டு தூங்காதீங்க, எடுத்து கடிச்சிட்டு தூங்கிருங்க, ரெண்டும் ஒண்ணுதான், பெரிய வித்தியாசமே இல்லை. இந்த லிக்விட் ஃபிளக்ல மாட்டுறீங்க இல்லையா, ரெப்பலண்ட், அதெல்லாம் மாட்டாதீங்க, எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு படுத்துருங்க, எல்லாம் ஒண்ணுதான். புரிஞ்சுக்குங்க, கொசுக்கு விஷம்னா நமக்கு விஷம் தானே? 8 மணி நேரம் கொசுவத்தில படுக்கிற யாரையும் காப்பாத்த முடியவே முடியாது. இத பத்தி யாருமே பேசுறது இல்ல. காத்துக்கு என்ன பண்ணிக்கிறோங்க கேட்டா எல்லாரும் சொல்றீங்க காத்துக்கு ஃபேன் போட்டுக்கிறேன்னு. ஃபேன் என்ன பண்ணும், இருக்கிற கெட்ட காத்தை சுத்தி கொடுக்கும். ஃபேன் ஒன்னும் என்னைக்காவது ஃபேன் ஆக்சிஜன் சப்ளை பண்ணிருக்கா? ஃபேன் பிராணன் சப்ளை பண்ணிருக்கா? ஃபேன் கெட்ட காத்த நல்ல காத்தா மாத்திருக்கா? என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரிஞ்சுக்குங்க, ஃபேனுடைய வேலை என்னன்னா இருக்கிற கெட்ட காத்தை சுத்தி கொடுக்கும், அவ்வளவுதான். ஃபேன் போட்டுக்கறனால கொஞ்சம் உப்பு சம் இல்லாமல் இருக்கும், அவ்வளவுதான், அது ஒண்ணு நல்லது கிடையாது. புரிஞ்சுக்கங்க, காத்த பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம். ஒன்னு, கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது அட் எனி காஸ்ட். நோ எக்ஸ்கியூஸ், நோ ஆர்குமெண்ட், கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது, அவ்வளவுதான். ரெண்டாவது, காத்தோட்டமான இடத்துல படுக்கணும். காத்தோட்டமான இடம் என்பது ஃபேன் போட்டுக்கிறது இல்ல, புது காத்து உள்ள வரணும், பழைய காத்து வெளியே போகணும். அப்ப என்ன பண்ணணும், ஜன்னலை திறந்து வச்சு படுக்கணும். உடனே எல்லாரும் கேட்கிற கேள்வி, இஜன்னலை திறந்து வச்சு படுத்தா கொசு வந்து கிடைக்குது, என்ன பண்றது? முதல் கேள்வி. இந்த குளிர் பிரதேசங்கள்லயா, ஊட்டி, குன்னூர், லண்டன் போன்ற, பெங்களூர் போன்ற இடங்கள்ல, டெல்லியில எல்லாம் குளிர் ஓவரா இருக்கு, உள்ள குளிர் வருது, என்ன பண்றது? சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற நாடுகள்ல ஹீட்டு, மணல் காத்து உள்ள வரும், என்ன பண்றது? அதை விட முக்கியமான விஷயம், திருட வந்து திருடிடுவான், என்ன பண்றது? அதை விட முக்கியமான விஷயம், பக்கத்து வீட்டுக்காரங்க வேடிக்கை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அவ்வளவுதானே. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன், சிம்பிள் ஐடியா பண்ணுங்க. எல்லா ஜன்னல் கதவை அடைச்சு வச்சு படுத்துக்குங்க. செவத்துல மேல வட்டமா சின்னதா ஒரு ஓட்டையை போடுங்க, ஒரு குட்டி ஃபேன் மாட்டுங்க, தட்டி விடுங்க. இந்த ஃபேன் என்ன பண்ணும், காத்த வெளியே அனுப்புமா? அதுக்கு நேர் ஆப்போசிட்ல, நேர் ஆப்போசிட்ல ஒரு வட்டமா ஓட்டையை போட்டு ஒரு கொசு வலையை மாட்டுங்க. இப்ப என்ன ஆகும், இந்த ஃபேன் வலையா எத்தனை கெட்ட காத்து வெளியே போகுதோ அந்த ஓட்ட வலையா உள்ள வருமா? இல்ல, மாத்தி வைங்க. ஒரு பக்கம் ஃபேனை வெளியிருந்து உள்ள வர மாதிரி வைங்க, ஒரு பக்கம் ஓட்டையை வச்சிருங்க. அப்ப வெளிக்காத்து, புது காத்து உள்ள வந்துட்டே இருக்குமா? இந்த ஓட்ட வலையா கெட்ட காத்து வெளியே போயிட்டே இருக்குமா? ஏதாவது பண்ணுங்க. ஆக மொத்தம் நல்லா கேட்டுக்குங்க, எப்ப ஒரு ரூம்ல, பெட்ரூம்ல, நான் ஏன் பெட்ரூம்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன்னா, அங்கதான் எட்டு மணி நேரம் படுத்திருக்கோம். இருந்தாலும் நான் சொல்றத ஆபீஸு, ஸ்கூலு, கிச்சனு, ஹாலு எல்லாத்துலயும் தான் மாத்தணும், இல்லைன்னு சொல்ல. எதுக்கு பெட்ரூம் சொல்றேன்னா, அங்கதான் அதிக நேரம் இருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, எல்லா வீட்டு பெட்ரூம்லயும் ஹால்லையும் கிச்சன்லையும் காத்தோட்டத்தை பத்தி கொஞ்சம் கவலைப்படுங்க. எந்த வீட்டுக்குள்ள போனாலும் கப்படிக்குது, எல்லாத்தையும் அடைச்சு வச்சு படுத்திருக்கிறது. சில பேர் ஜன்னலே இல்ல வீட்டுல, சில பேர் ஜன்னல் வச்சிருக்காங்க, திறந்தா பக்கத்து வீட்டு ஜன்னல் தெரியுது. எல்லாரும் என்ன பண்றீங்க, உங்க இடம் இருக்கு இல்லையா, உங்க இடத்துல கரெக்டா பில்டிங் கட்டிடுவீங்க, சுத்தி பில்டிங்கே இருக்காது, காத்தோட்டம் நல்லா இருக்கும், ஜன்னல்லாம் வச்சுக்குவீங்க. பக்கத்து வீட்டுக்கார் வருவாரு, உங்க வீட்டு செவத்துக்கு பக்கத்துல வீடு கட்டுவாரு, ரெண்டு செவர் ஒட்டிட்டு இருக்கு, ரெண்டு ஜன்னல் வச்சிருக்கீங்க, எதுக்கு? இப்போ சொல்றாங்களா இல்லையா, எல்லா பக்கம் பத்தடி கேப் விடுங்கன்னு சொல்றாங்களா இல்லையா கவர்மெண்ட்ல? எங்க பத்தடி கேப் விட்டா எதுக்கு? காத்தோட்டம் இருக்கிறதுக்குங்க. சிட்டியில பத்தடி கேப் விடுறதா போப்பா அப்படின்னீங்கன்னா அப்ப நோயோட சுத்த வேண்டியதுதான். இங்க பாருங்க, காத்த போறது வரைக்கும் ரெண்டு விஷயம், கொசுவத்தி பயன்படுத்த கூடாது, ரெண்டாவது புது காத்து உள்ள வரணும், பழைய காத்து வெளியே போகணும், ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணுங்க. குளிர் பிரதேசங்கள்ல இந்த மாதிரி ஃபேன் வைக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா சொல்றேன், ஃபேன்ல வைக்க வேண்டாம். இங்க பாருங்க, சின்னதா ஒரு ஒரு பாட்டு பாருங்க, இவ்வளவுதான், இந்த சைஸுக்கு சின்னதா ஒரு ஓட்டை மட்டும் இருந்தா போதுங்க. அதாவது ஒரு சின்ன கண்டிஷன் சொல்றேன், வெளி காத்துக்கும் நம்ம ஊர் ரூம்ல இருக்கிற காத்துக்கும் ஒரு கனெக்ஷன் மட்டும் இருந்தா போதும். ஏன் தெரியுமா, கெட்ட காத்து எப்பவுமே மேல் நோக்கி போகும், வெயிட் கம்மி. நல்ல காத்து குளிர்ச்சி, வெயிட் ஜாஸ்தி, கீழ் நோக்கி வரும். இந்த ரூம்ல கெட்ட காத்து மேல இருக்கும், நல்ல காத்து கீழ் இருக்கும், சரிங்களா? அப்போ நம்ம உடம்பில் இருந்து வரும் கெட்ட காத்து எப்பொழுதுமே மேல் நோக்கி போகும், போயிட்டு எங்காவது கேப் கிடைக்குதான்னு தேடிக்கிட்டே இருக்கும். சின்னதா ஒரு கேப் இருந்தா அது தானா வெளியே போயிடும், அதுக்கு ஈக்குவலான நல்ல காத்து உள்ள வந்துடும். ஆக மொத்தம் ரெண்டு விஷயம், கொசுவத்தியை பயன்படுத்தக்கூடாது, வெளிக்காத்துக்கும் நம்ம காத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும், வெயில் பிரதேசங்கள்ல ஃபேன் வச்சுக்கோங்க, குளிர் பிரதேசங்கள்ல ஒரு சின்ன ஓட்டையை மட்டும் ஒரு லிங்க் வச்சுக்கோங்க, போதும். ஆக மொத்தம் காத்த பத்தி கவலைப்படுங்க இல்லையா, ஜன்னல் திறந்து வச்சு கொசுவலை அடிச்சுக்குங்க இல்லையா, ஜன்னல் திறந்து வச்சு கொசுவலை வச்சு அதுக்குள்ள போய் படுத்துக்குங்க. நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே என்னோட பேக்ல ஒரு கொசுவலை இருக்குங்க, நாலு கயிறு இருக்கும், நான் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், ஏன்னா எங்க பார்த்தாலும் கொசு இருக்குது, எங்க போனாலும் எந்த இடத்த கொடுத்தாலும் சரிங்க, எல்லா ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சிருவேங்க, ஏன்னா காத்தோட்டம் வேணும். யோசிச்சு பாருங்க, டெய்லி எட்டு மணி நேரம் பேசுறேன், ஜன்னல கதை அடைச்சு வச்செல்லாம் படுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், காலைல வந்துல பேச முடியாது. நைட்டு நல்ல காத்த சுவாச்சா தான் காலையில பேச முடியும் என்னால. அப்ப என்ன பண்ணுவேன், எல்லா இடத்துலயும் ஜன்னல திறந்து வச்சிருவேன். நாலு கயிறு இருக்கா, ஒரு கொசுவலை இருக்கா, எங்கேயாவது நாலு இடத்துல மாட்டுவேன், நீளமான கயிறு வச்சிருப்பேன், எங்கேயாவது மாட்டுவேன், படுத்துவங்கிற முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். ஒரு கொசுவலை இருந்தா போதுங்க, எப்பேற்பட்ட கொசுவலும் தப்பிச்சுக்கலாங்க, காத்தோட்டம் இடத்துல படுக்கலாங்க. யோசிங்க, நான் சொன்னது மட்டும்தான் ஐடியா இல்ல, நீங்களே யோசிங்க. கடைசி என்னன்னா, கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது. புது காத்து உள்ள வந்து பழைய காத்து வெளியே போகணும். நைட்டு ஃபுல்லா நல்ல காத்த சுவாசிச்சாத்தான் பகலில் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏனென்றால் நைட்டு தான் உடம்பு ஆரோக்கியத்தை தன்னைத்தானே குணப்படுத்தி ஆரோக்கியம் அடையுது. இப்படி யாரெல்லாம் கொசுவத்தில படுக்கிறீங்களோ எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? காலையில எந்திரிச்சோன்ன யாருக்கெல்லாம் தும்மல் வருதோ, என்ன அர்த்தம், நைட்டு குப்பை காத்துல படுத்திருக்கீங்க, காலையில குப்பை உள்ள இருக்குதா, கதவை திறந்து நல்ல காத்த சுவாசிச்சோடனே குப்பையெல்லாம் தும்மல் அப்படிங்கிற ஒரு சுரப்பி மூலமா வெளியே தூக்கி வீசுது. இப்ப தும்மலுக்கு வைத்தியம் பார்க்க கூடாது, குப்பை காத்துல படுக்காம இருக்கணும். யாருக்கெல்லாம் பகல்ல மூக்கு ஒழுகு ஒழுகுன்னு ஒழுகுது, சளி பிடிக்கும், சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, சளி எங்கிருந்தா வருதுன்னு தெரியலீங்க, சளி வந்துகிட்டே இருக்குங்க, குப்பை காத்துல வேலை செய்யறீங்க இல்ல குப்பை காத்துல படுக்கிறீங்க. உங்க கம்பெனியில குப்பை இருக்கும் காத்துல, நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல குப்பை இருக்கும் காத்துல, அடைச்சு வச்சு ரூம்ல இருக்கீங்க, அப்போ சளி வரத்தான செய்யும். இப்ப சளிக்கு வைத்தியம் பார்ப்பீங்களா, குப்பைக்கு வைத்தியம் பார்ப்பீங்களா? நைட்டு ரெண்டு முறை யாரெல்லாம் திபீர்னு எந்திரிச்சு யூரின் போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறீங்களோ, பிரச்சனை கிட்னியில இல்ல, வேற எதுலயும் இல்ல, குப்பை காத்துல படுத்திருக்கீங்க. இப்ப சொல்ற கேளுங்க, குப்பை காத்துல படுக்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? அந்த காத்துல ஆக்சிஜனே இருக்காதா? உடம்பு என்ன தூங்கிட்டு இருப்பீங்க இல்லையா, ஆக்சிஜன் பத்தல, ஆக்சிஜன் பத்தல, என்ன பண்ண தெரியுமா, உடம்பில் உள்ள தண்ணியில் உள்ள ஆக்சிஜனை இழுக்க ஆரம்பிச்சிடும். தண்ணிங்கிறது என்ன, H2O, கார்பன், சாரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன். நம்ம உடம்பு என்ன பண்ணும், தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் எடுத்து உயிர் வாழுங்க. அப்ப தண்ணி தீந்து போயிருமா, யூரினரி பிளாடர் நிறைஞ்சிருமா, யூரின் வருமா, எழுப்போம், தம்பி எந்திரிப்பா, தண்ணி யூரின் போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு பாடு அப்படிங்கும். அந்த நைட் குடிக்கிற ரெண்டு தம்பி தண்ணியில தான் நைட்டு உயிரோட வாழ்ந்திருக்கீங்க. நல்ல காத்துல படுக்கிற யாருக்கும் நைட்டு யூரின் எல்லாம் வராது, படுத்தா காலை தான் திருப்பீங்க. அதே மாதிரி உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது, வலிக்குதுன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, உள்ளங்காலில் ஒரு வியாதி வந்தாவே குப்பை காத்துல படுத்தா மட்டும்தான் உள்ளங்கால வரும், அதை சரி பண்ணாதான் இது சரியாகும். ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க, காத்து பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தாங்க, கொசுவத்தி பயன்படுத்தாதீங்க, காத்தோட்டமான இடத்துல படுங்க, யோசிங்க, இன்னமும் பண்ணுங்க. நானு இந்தியாவில் பரவாயில்லைங்க, எங்க போனாலும் எங்காவது லாட்ஜில் வீட்டில் தங்கினா ஜன்னல்லாம் இருக்கும், திறந்து வச்சுக்கலாம். வெளிநாட்டில் போனால் ஜன்னலே இல்லை, எந்த லாட்ஜிலையும் எல்லாம் ஏசி போட்டு வச்சிருப்பாங்க. அங்கே என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுங்க. ஆனால் அங்கேயும் நான் காத்தோட்டமாக படுப்பேங்க, யோசிப்பேன், இந்த ரூமில் இந்த லாட்ஜில் எப்படி படுத்தா காத்தோட்டம் வரும்னு யோசிச்சு அன்னைக்கு நைட்டு முடிவு பண்ணுவேங்க. பொதுவாக எப்படி பண்ணுவேன்னா, பாத்ரூம்குள்ள ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும் எப்பவுமே, அதை தட்டி விட்டுருவேன், கதவை லேசா திறந்து வச்சு படுத்துருவேன். இப்ப என்ன ஆகும், பாத்ரூம்ல எக்ஸாஸ்ட் ஃபேன் வழியே எவ்வளவு காத்து வெளியே போகுதோ, கதை வழியே உள்ள வருமா, ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். புரிஞ்சுக்குங்க, பெரிய வீட்டுல ஒரே ஒரு ஃபேன் வச்சா போதும், ஏர் சர்க்குலேஷன் உண்டு பண்ணலாம். எல்லா ஜன்னல் கதவை அடைச்சிருங்க, ஒரே ஒரு இடத்துல ஃபேன் வைங்க, எல்லா இதுக்கும் ஒரு சின்ன சின்ன ஓட்டை போட்டு விட்டுருங்க. அப்ப என்ன தெரியுமா, இந்த ஒரு ஃபேன் ஓடுறதுனால எல்லா ரூமு காத்து வெளியே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி யோசிச்சு கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்து உங்க வீடு, ஆபீஸ், ஸ்கூலு, கிச்சன், பெட்ரூம் எல்லா இடங்கள்லயும் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வைங்க. காத்து மருந்து. நல்ல காத்துல படுத்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு மேல தூக்கம் வரவே வராது. கெட்ட காத்துல படுத்தீங்கன்னா 8 மணி நேரம் தூங்கினதுக்கு அப்புறமும் உடம்பு டயர்டா இருக்கும். இப்பெல்லாம் காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு 8 மணி தான் ஆச்சா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமான்னு தோணுதா இல்லையா, டயர்டா இருக்குதா? ஏங்க 8 மணி நேரம் தூங்கி ஏங்க டயர்டு வருது, ஏன்னா படுத்திருக்கிறது குப்பை காத்து. அதுலயும் இந்த கொசுவத்தியில படுத்து பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க கொசுவத்தி பத்த வச்சுக்கிட்டா நல்லா தூக்கம் வருதுன்னு, தூக்கம் வரல, மயக்கம் போட்டு கிடக்குறீங்க. இந்த கொசுவத்தியோட விஷம் இருக்கு இல்லையா, அதுல அப்படியே மயங்கி போய் கிடப்பீங்க, அப்படியே கிடப்பீங்க, ஒன்னும் தெரியாது. உண்மையிலேங்க கொசுவத்தி பத்த வச்சாலும் கொசு கடிக்கத்தான் செய்யுது, என்ன தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. சோ காத்த பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம், கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது, காத்தோட்டமான இடத்துல படுக்கணும். இருந்தாலும் இயற்கை கொசுவத்தி தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு கார்த்திகை விளக்கு எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெயை ஃபில் பண்ணுங்க, விளக்கை பற்ற வைங்க, நாலு பக்கம் நாலு கல்லை வைங்க, ஒரு தகர பிளேட் அது மேலே வைங்க தோசைக்கல்ல மாதிரி. இப்போ கார்த்திகை விளக்கு எரியும் பொழுது நல்லெண்ணெய் வாசம் அடிக்குமா? அது உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த தகர பிளேட்டு சூடாகுமா? அந்த தகர பிளேட்டுக்கு மேலே ஆரஞ்சு பழத்தோல், சாத்துக்கொடி தோல், வில்வ இலை, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் அந்த வேப்ப இலை, வேப்பம்பூ, இந்த மாதிரி ஏதாவது மூலிகையை அந்த மேலே தூவி விட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கி பாருங்க. இந்த தகர பிளேட்டு சூடாகும் பொழுது இந்த மூலிகை இலையெல்லாம் சூடாகி ஒரு புகை லேசாக ஒரு காற்று மாதிரி வருமா? அது புகை மாதிரி வராது, அது காற்று மாதிரி வரும், ஒரு ஸ்மெல் மட்டும் வரும். அந்த ஸ்மெல்லுக்கு கொசு வராது. மூலிகை காற்று சுவாசம் மாதிரியாச்சு, உடம்புக்கு ஆரோக்கியம், கொசுவும் வராது. அந்த காலத்தில் இப்படி தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ தான் மாறி போய் அது என்னென்னமோ கெமிக்கல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கையாக மூலிகையை வச்சு கொசுவத்தி தயாரித்து வீட்டில் பயன்படுத்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெட்ரூம் லைட்டை மாதிரி இருக்கும், நல்லெண்ணெய் எரிஞ்சால் உடம்புக்கு ஆரோக்கியம், இந்த ஒரு புகை மூலிகை புகை உடம்புக்கு நல்லது, கொசுவும் வராது. வீட்டில் காலையிலையும் சாயந்தரமும் சாம்பிராணி புகை நிறையா போடுங்க, வேப்பிலையை கொளுத்தி போடுங்க. இப்படி வீட்டுக்குள்ள நிறைய புகை போட்டே இருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள கொசுவே வராது. அந்த புகை இருக்கு இல்லையா, செவத்துல எல்லாம் உட்கார்ந்துருக்கும், அது ஒரு ஒரு கசப்பான ஒரு வாஸ்தை கொடுக்கும். கொசு வரும்பொழுது அந்த வாஸ்துக்கு ஓடி போயிடும். மற்ற வீட்டில் 100 கொசு இருக்கும், அட்லீஸ்ட் உங்க வீட்டில் ஒரு 10 கொசு இருக்கும், வரும், கம்மியா இருக்கும். டெய்லி சுத்தம் பண்ணி வைக்கணும், சாம்பிராணி புகை போடணும், ஏதாவது மூலிகை புகையை போட்டு போட்டு காலையில சாயந்தரம் எல்லாம் புகையை போட்டு வீட்டெல்லாம் புகை பண்ணி விடணும். நல்லெண்ணெய் வீட்டில் பத்த வைக்கணும், விளக்கு பத்த வச்சிங்கன்னா அந்த விளக்கு வெளிச்சத்துக்கு வராது. அடுத்தது காத்த பொறுத்த வரைக்கும் அடுத்த விஷயம், ஏசி பயன்படுத்தலாமா வேண்டாமா? ஏசி உடம்புக்கு கெடுதல். ஏன் ஏசி எப்ப பயன்படுத்துறோம், ஏசியில் எவ்வளவு டெம்பரேச்சர் பயன்படுத்துறோம்? ஒரு 17-18 டிகிரி சென்டிகிரேட். நல்லா கேளுங்க, உடம்பின் டெம்பரேச்சர், ஆரோக்கியமான டெம்பரேச்சர் 37 பார்த்தோமா? நல்லா கேளுங்க, உடம்புடைய டெம்பரேச்சர் 37. அப்போ ஏசி ரூமுக்குள்ள போறீங்க, அதுல ஒரு 17 டிகிரி வச்சிருக்கீங்க, 17 டிகிரி. இப்ப சொல்லுங்க, 17 டிகிரி ஒரு கிளைமேட் காத்து வந்து நம்ம உடம்புல பட்டா உடம்புக்கு 37 டிகிரி இருந்தா ஆரோக்கியமா? அப்ப என்ன தெரியுமா, தோளில் உள்ள எல்லா செல்களும் 17 டிகிரி டெம்பரேச்சரை 37 மாத்தணுமா? அப்ப எல்லா செல்லுக்கும் குளுக்கோஸ் தேவைப்படுமா, சக்கரை தேவைப்படுமா, ஆக்சிஜன் தேவைப்படுமா? எல்லா செல்லும் சூடு பண்ணிட்டே இருக்கணுமா? 20 டிகிரி சூடு பண்ணு, ஒவ்வொரு செகண்டும் சூடு பண்ணிட்டு இருந்தா உடம்புக்கு சக்கரை செலவா, ஆக்சிஜன் செலவா, அது அந்த வேலை செலவா, எனர்ஜி வேஸ்டா, டைம் வேஸ்டா? புரிஞ்சுக்கங்க, உடம்பின் மனிதனின் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் 37 டிகிரி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க இமயமலைக்கு போய் பனிக்கட்டியான இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் 37 தான் காட்டும், பாலைவனத்துக்கு போனாலும் 37 தான் காட்டும். அப்போ உடம்பின் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் 37 இருக்கும் பொழுது எதுக்கு 17 டிகிரி டெம்பரேச்சர்ல உட்கார்ந்துட்டு நோயை ஏற்படுத்துறீங்க? ஏசிய ஏன் தெரியுமா 17 டிகிரி வைக்கிறாங்க? அது ஒரு பெரிய கூத்து. ஸ்காட்லாந்து, லண்டன், ஜெர்மன், இங்கிலாந்து, பிரான்ஸ் இங்கெல்லாம் போனீங்கன்னா டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா இருக்கும், 5 டிகிரி, 10 டிகிரி, 0 டிகிரி, -10 டிகிரிக்கு போகும். அதெல்லாம் குளிர் பிரதேசங்கள். அங்க இருக்குதாங்க இல்லையா, அங்க இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஒரு ஏசி வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, ஹீட்டர். நம்ம தான் ஏசின்னு சொல்றோம், அவங்க ஊர்ல ஹீட்டர்னு சொல்லுவாங்க. -23 டிகிரி டெம்பரேச்சர் குளுகுளுன்னு இருக்கிற பனிக்கட்டி இருக்கிற ஊர்ல ரூமுக்குள்ள +17 வச்சாங்க, புரிஞ்சுங்களா, அதுக்கு பேர் ஹீட்டர். அந்த நாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்களா, தமிழ்நாடு, இந்தியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா, தாய்லாந்து, இந்த நாடெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பூமிங்க, செழிப்பான பூமி, இந்தோனேஷியா எல்லாம் ஆரோக்கியமான பூமி. ஏன் தெரியுமா, டெம்பரேச்சர் எந்த நாட்டில் 28-30 டிகிரி இருக்குதோ இந்த நாடு எல்லாமே வளமான நாடுங்க. அப்போ அந்த நாட்டுக்காரங்க இங்க வந்தாங்க இல்லையா வியாபாரம் பண்றக்கு, அவங்க எல்லாம் இன்னும் போகல, இருக்கிறாங்க அவங்க யாருங்கிறது சொல்றேன். அப்புறமா அவங்க இந்த நாட்டுக்கு வரும்பொழுது நம்ம டெம்பரேச்சர் அவங்களுக்கு ஒத்து வரலைங்க. நம்ம டெம்பரேச்சர் ஆரோக்கியமான டெம்பரேச்சர், இப்ப நம்ம சாதாரணமா உட்காந்துருக்கோம் இல்லையா, இந்த டெம்பரேச்சர் இருந்தாவே உடம்பு ஆரோக்கியமாயிரும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க நம்ம நாட்டுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் சூடா இருக்குன்னு சொல்லி அவன் என்ன பண்ணா ஏசி மிஷினை மாட்டி பிளஸ் 17 வச்சான் அவன் நாட்டில் இருக்கிற மாதிரி. நம்ம என்ன பண்ணோம், அப்படியே காப்பி அடிச்சு யூஸ் பண்றோம். எதுக்கு யூஸ் பண்றோம், ஏன் யூஸ் பண்றதில்ல, காசு கிடைச்சா போதும் ஏசி எடுத்து மாட்டிக்கிறது. ஓசியில ஏசி கிடைச்சா 2 பாயிண்ட் கம்மி பண்றது ஆபீஸ்ல. இதுல வேற கோட்டெல்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு. இதுல ஒரு காமெடி என்னன்னா, பெரிய பெரிய பஸ் இருக்கு இல்லையா, ஏசி பஸ் அதுல போறீங்க இல்லையா, சாதாரண பஸ் 500 ரூபாங்க, ஏசி பஸ் 1500 ரூபாய். அதுல ஒரு காமெடி நடக்கும் பாருங்க, குழுகுடுன்னு ஏசி போட்டுட்டு கம்பளி போத்தி குழுகுன்னு நடக்கிட்டே போவாங்க. எதுக்கு அவ்வளவு கடுப்பு, ஏசியில போற எது கம்பளி போத்திட்டு போற, அப்ப கடுப்பா இருக்குன்னு தெரியுதா இல்லையா, ஒரு பந்தா நான் ஏசி ரூம்ல ஏசி பஸ்ல போனேன், எதுக்கு போறோம் ஏன் போறோம் தெரியல, புரியல. புரிஞ்சுக்கங்க, ஏசி உடம்புக்கு கெடுதல். ஒருவேளை ஏசி பயன்படுத்துறதா இருந்தா இங்க பாருங்க, ஏசி எந்த ஊர்ல பயன்படுத்தணும்னா சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகள்ல போய் பாருங்க, அங்கெல்லாம் ஹீட் கண்ட்ரி, அங்கெல்லாம் சாதாரணமா ஏசி இல்லாம இருக்க முடியாது. அதே மாதிரி குளிர் கண்ட்ரி இருக்கு இல்லையா, அங்க குளிரா இருக்கும். சோ நார்மல் டெம்பரேச்சர் இல்லாத ஊர்களில் தான் ஏசி பயன்படுத்துறமே தவிர, நம்ம போல் நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிற ஊர்களில் ஏசி தேவை இல்லை. ஒருவேளை ஏசி பயன்படுத்துறதா இருந்தா சில ரூல்ஸ் சொல்றேன், அந்த ரூல்ஸ் பிரகாரம் பயன்படுத்திக்கங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஏசியை பயன்படுத்தும் பொழுது ஒரு ஏசி ரூமில் இருக்கும் பொழுது உங்க உடம்பு குளுகுளுன்னு இருக்கக்கூடாது, ஹீட்டாவும் இருக்கக்கூடாது. ஏன் குளுகுளுன்னு ஏசி ரூம்ல இருந்தா என்ன தெரியுமா அர்த்தம், உடம்பு குளுகுளு இருக்குன்னு சொல்லுதா, அப்ப என்ன அர்த்தம், உடம்பு இந்த டெம்பரேச்சருக்கு ஒத்து வரல குளுகுளுன்னு இருக்குன்னு சொல்லி சூடு பண்ணிட்டு அர்த்தம். ஏசி ரூமில் இருக்கும் பொழுது சூடா இருந்ததுன்னா என்ன அர்த்தம், உடம்பு குளிச்சு பண்ணிட்டு அர்த்தமா சொல்றேன் கேளுங்க. ஏசி ரூமில் இருக்கும் பொழுது குளுகுளுன்னு இருக்கக்கூடாது, சூடாவும் இருக்கக்கூடாது, நம்ம பாடி டெம்பரேச்சருக்கும் ஏசி டெம்பரேச்சரும் மேட்ச் பண்ணி வைக்கணும். நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க வீட்டு ஏசிய கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி எந்த டெம்பரேச்சர்ல நமக்கு குளிரே தெரியலையோ அந்த டெம்பரேச்சர் வைங்க. எவ்வளவு தெரியுமா இருக்கும், ஒரு 28-29 வச்சாதான் நம்ம உடம்புக்கு மேட்ச் ஆகும். சரியா, அதுக்கு வைக்காம இருக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணாவே இருக்கலாம். வேணா சில ஆபீஸ்ல வெளியெல்லாம் ஹாரன் சவுண்ட் வருது, சவுண்ட் டிஸ்டர்பன்ஸுக்காக ஏசி போட்டிருப்பாங்க சரிங்களா, ஸ்டுடியோ அந்த மாதிரி இடத்துல அங்க யூஸ் பண்ணிக்கங்க. நான் சொல்றத கேளுங்க, ஏசி பயன்படுத்துறதா இருந்தா ஏசி ரூமில் உங்களுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கக்கூடாது சூடாவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏசி டெம்பரேச்சரை அதிகம் பண்ணி வைங்க. ஒன்று சரியா. ரெண்டாவது நல்லா கேளுங்க, ஏசியில் 2 டைப் இருக்கு, வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணி உள்ள அனுப்புற ஏசி, உள்காத்தையே குளிர்ச்சி பண்ற ஏசி. இதுல எது பயன்படுத்தணும், வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணி உள்ள நினைச்சா நல்லது, உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணா கெட்டது. கார்ல போகும்போது ஏசி பட்டன் ஆன் பண்றீங்களா, 2 பட்டன் இருக்கும், என்னைக்காவது பாத்திருக்கீங்களா, ஒரு பட்டன்ல காருடைய படம் போட்டு வெளியிருந்து அம்புக்குறி உள்ள போற மாதிரி இருக்கும், இன்னொரு பட்டன்ல காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அம்புக்குறி சுத்துற மாதிரி இருக்கும். இது என்ன அர்த்தம், இந்த பட்டனை தட்டினா உள்காத்து குளிர்ச்சி பண்ணுது, அந்த பட்டனை தட்டினா வெளிக்காத்து குளிர்ச்சி ஆகுது. இது எது நல்லது, வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணாதான் பிராணன் இருக்கும், உயிர் இருக்கும். ஆனா என்ன பண்ணுவோம், வெளிக்காத்த அமுத்தி விட்டா டீசல் ஸ்மெல் அடிக்குது, தூசுக்கள் வருது, கார் ஸ்பீடா போயிட்டு இருக்கா, தூசெல்லாம் உள்ள வரும்னு பயந்துட்டு, இன்ஜின் வழியா வருதா சூடு வரும்னு பயந்துட்டு என்ன பண்ணுவோம், அதை ஆஃப் பண்ணி வச்சிருப்போம். புரிஞ்சுக்கங்க, ஏசிகள் 2 டைப் இருக்குது, 1 ஏசி டெம்பரேச்சர் நார்மலா இருக்கணும் பாடி டெம்பரேச்சருக்கு, 2 வெளிக்காத்தை குளிர்ச்சி பண்ற ஏசி தான் பயன்படுத்தணும். உங்க வீட்டுல யாரெல்லாம் ஏசி வச்சிருக்கீங்களோ உங்க ஏசி மெக்கானிக்க கூப்பிட்டு இது உள்காத்த குளிர்ச்சி பண்ணதா வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணதா கேளுங்க. வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ற மாதிரி செட்டிங் மாத்தி வச்சு வெளிக்காத்து நிறைய உள்ள வர மாதிரி மாத்தி வைங்க, கொஞ்சம் கரண்ட் அதிகமா செலவாகும் ஆனா ஆரோக்கியமாக இருப்பீங்க. இவ்வளவுதாங்க, இதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் மூச்சு பயிற்சி பண்ணுங்க, 8 மணி நேரம் விஷத்துல படுத்துட்டு அப்புறம் காலையில போயிட்டு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணிட்டு, நான் டெய்லி மூச்சு பயிற்சி பண்றேன் ஆனா ஒண்ணுமே ஆரோக்கியமா இல்லைன்னு சொல்றது, 8 மணி நேரம் விஷம். அதனால நான் மறுபடியும் சொல்றேன், காத்த பொறுத்த வரைக்கும் கொசுவத்தை பயன்படுத்தவே கூடாது, வெளிக்காத்துக்கு உள்காத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும், புதுக்காத்து உள்ள வரணும் பழைய காத்து வெளியே போகணும், ஏசி டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சரோட மேட்ச் ஆகணும். வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி தான் பயன்படுத்தணும், உள்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி பயன்படுத்தக்கூடாது. காத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். படுக்கும் பொழுது போர்வையை போத்தி படுக்க கூடாது தலையோட. சில பேர் இருக்காங்க போர்வையை தலையோட போத்தி படுத்துருவாங்க. அந்த இதாவது ரூம், அது குட்டி இடம், அந்த உள்காத்திய சுவாசிச்சு எல்லா வியாதி வரும். மூக்கு மட்டும் ஓட்டையா இருக்கணுங்க இல்லையா? உங்களுக்கு தலையோட போத்தி தான் படுக்கிற பழக்கம்னா பெட்ஷீட்ல ஒரு ஓட்டம் போட்டுருங்க மூக்கு மட்டும். இல்ல இதெல்லாம் நான் பிராக்டிக்கலா பண்ணி பார்த்திருக்கேன், அதுக்காக தான் சொல்றேன். இல்லைன்னா ஒரு ஐடியா இருக்கு, ஒரு குல்லா வாங்கிக்கங்க, தலையோட மூடுற மாதிரி குல்லா வாங்கி மூக்கு மட்டும் ஓட்டம் போட்டு குள்ள முகமுடி மாதிரி போட்டு படுத்துருங்க. சில பேர்த்துக்கு தலையோட போத்தினா மட்டும்தான் தூக்கம் வருங்க, பழகிருப்பாங்க சின்ன வயசுல இருந்து, அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஆக மொத்தம் காத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க. காத்தும் மருந்து. எங்க யோசிச்சு பாருங்க, சாப்பிடாம இருக்கலாம், தண்ணி குடிக்காம இருக்கலாம், தூங்காம கூட நாலு நாள் இருந்துடலாம். யோசிச்சு பாருங்க, மூச்சு காத்து இழுக்காம அஞ்சு நிமிஷம் இருக்க முடியுமா? மூச்சு காத்து மருந்துங்க, அதை யாருமே மதிக்கிறது இல்லைங்க. காற்றை மருந்தாக மாற்றுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். கிரி ஐயா பப்ளிகேஷன்ஸ். பீப்புள் கேன் பர்ச்சேஸ் ஹீல பாஸ்கர்ஸ் டிவிடிஸ், புக்ஸ் அண்ட் அதர் ஆத்தர்ஸ் டிவிடிஸ், புக்ஸ் ஃப்ரம் கிரி ஐயா பப்ளிகேஷன்ஸ். த பப்ளிக் கேன் கெட் பெனிஃபிட் ஆஃப் யூட்டிலைசிங் தெம். ஃபார் கான்டாக்ட் ஃபோன் நம்பர் +91 9629032767, email giriayyapublications@gmail.com, website www.giriayyapublications.com, and people can use this website for online purchase.